ശ്രീമാനന്ദേങ്കടനാഥാര്യാകവിതാരേഖേ ഷഠജിത്സേവേദനമാർവായ അതീംശമജേ മേൽഗംഗളിൽ തലയച്ചരണം കുയാം കൈവേദരുടെ വടങ്ങി അങ്ങനെയേ അവർ കുറയ്ക്ക ഉയർക്കൊണ്ടാകുന്നോപന്ധരനാഥൻ നമുദത്തിന് മകളണ്ടി പകളെയും മുന്നിട്ടേം പെരുമാൻ ത്രിപടികളുടെയും കടന്തീം മദ്ദനവധി വന്ദേ കരുണാവരുണാലയം പ്രസൈതടനസ്ഥാനാം വ്യക്തിമുപാഗതം അകിഞ്ചനനിധിം സൂചിം അപവർഗ ത്രിവർഗയോ അഞ്ജനാദ്രീശ്വരദയാമുഭിക്ഷോ വിനിരഞ്ജനാം ജീവനം ജഗതാന്തീയാത്മർഗമഗതസ്തുതം സ്വതന്ത്രം സുപതന്ത്രേഷു വെങ്കടേശാക്വയംവാഹ സന്ത ശ്രീരംഗപക്ഷീശചരണത്രാളശേഖരാകാദയന്തി ഭുവനത്രാളപദമങ്കജരേണ വഹ ഭരതായ പുരം നമോസ്തു തസ്മൈ പ്രഥമോദാഹരണമായ ഭക്തിഭാജാംഗ്നിമശേഷതൃഥിവ്യം പ്രസിതോ രാഘവപാദുകാ പ്രഭാവ ശ്രീവിട്ടുചിത്തപടനന്ദനകൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാവിഭാണ്യാം ഗോദാമണ്യശരണശരണം പ്രപദ്യേ അന്നപയൽ പുതുവയാണ്ടാടരംഗത്തിൽപ്പാടിക്കൊടുത്താൾ നടപ്പാമാളെ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊള്ളു ഒരുത്തി മകനായി പിടന്ന് ഓരിടവിൽ ഒരുത്തി മകനായി ഒളിച്ചു വളര അരിക്കിടാനാകിട്ടാൻ തീങ്കിലേ നഗരത്തെ പിഴപ്പിച്ച് കഞ്ചൻ വയറ്റിൽ നിരപ്പെന്ന നിന്നലുമാളേ ഉള്ളയരുത്തിട്ട് തന്തോം അതേ കരുതിയാൽ തിരുത്തക്ക ശൽവമും ജേവവും യാം വാഴി വരുത്തമും തീർന്നു വീണ്ടേരം വാവായി ഭക്താമൃതം നിശ്ചജനാനുമോദനം സർവാക്ഷതം ശ്രീഷഠകോപവാം മയം സഹസ്രശാഖോപനിഷസ്തവാം സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡവേദസാഗരം നിക്കയിലയും നെയ്യാവിയും നിറയും തക്കളരിയും തടയാകുത്തൊക്കിയത് മൂൾവിനയും വാഴ്വിനയുമോ തുമ്പുരുകയോൺ തന്നുടേതാണ് 25-ാമത് പാസുരം അതെ ഒരുത്തി മകനായി പിറന്ന് അത് എന്തരുമാൻ ഓരിടവിലെ தேவகி பிராட்டிக்கு மகனாக பிறந்து அங்கிருந்து திருவாய்ப்பாடி புக்கு யசோதை மகனாக வளர்ந்து வர அவனுடைய குணங்கள் எல்லாம் மேன்மேலும் பிரகாசிக்க திருவாய்ப்பாடியிலே பிரகாசிக்க அதிகட்டு பொறாதவனாக தரிக்கிறானாகி தாம் தீங்கி நினைந்த கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நெருக்கென்று நின்றாள். அவன் பக்தர்களிடத்திலே அதிக வியாமோகம் உள்ளவன் நெடுமாளே. உன்னையே பிரார்த்தித்து வருகிறோம். விரதத்துக்கு வேண்டிய பறை முதலான உபகாரங்களை தந்தாயாக உன்னுடையதான லக்ஷ்மி பதித்தத்துக்கு அடையாளமான குணங்களையும் உன்னுடைய வீர சைதங்களையும் நின் சேவகமும் யாம் பாடி எங்கள் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து உலகங்களும் மகிழும்படியாக விரதத்தை பூர்த்தி செய்வோம்னு நாச்சியார் சொல்றார். நாச்சியார் சாதிக்கிறார், அந்த பாசுரத்துல உன்னை அழுத்திட்டு வந்தோம், நீ பறை தர வேண்டும் உபாயமா பிரார்த்திக்கிறான். அவனே உபாயம் கட்ட காண்பிக்கிறார், உன்னை அழுத்திட்டு வந்தோம், உன்னை பிரார்த்திக்கிறோம் கட்டால நீ சாதனம் என்பதை காண்பிக்கிறார். அந்த உபாயத்துவத்தை தீர்மானம் பண்ணக்கூடியது அஞ்சாம் பத்திலேந்து ஆறு பத்துகளும். அத மகான்கள் சொல்றார், உபாயத்துவத்தை நிதீகரிக்கக்கூடிய ஆறு பத்துக்கள்னு சொல்ற உபாயத்துவம் சார ஸ்லோகம், பிரம்மணோபிஷத் சார ஸ்லோகம், அதை 12,000 படியில எடுத்து அதற்கு அவதாரிக்க சொல்லும் போது, அஞ்சாம் பத்தில் தயாவிக்னத்வாரிகளாலே பகவத் சரணாரவிந்தனே சர்வர்க்கும் சரணம் என்கிறார். அஞ்சாம் பத்தோட சாரமான விஷயம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளே எல்லோருக்கும் சரணம் என்று அந்த பத்தில சொல்லப்பட்ட விஷயம். அதை உபாயத்தம் யாதொன்று முதல் பத்தில் முதல் 100 பாசுரங்களிலே திருவாய்மொழியிலே இணைத்து அருளி செய்யப்பட்டதோ அவனுடையதான அனன்யோபாயத்தம் என்பதை அனன்யோபாயஸ்தடையதி பதம் பஞ்சவ முகைஹி, அந்த பரத்வம் சேவியத்தம் சொல்லப்பட்ட அந்த எம்பெருமானை, பரனான பெருமாளை என்ன சொல்வர் அப்படின்னு கேட்டா, அந்த உபாயத்தையே அனன்யோபாயனாக தான் தரிக்கிறேன், அவனையே உபாயமாக தரிக்கிறேன், அதை திடீகரணம் செய்கிறார், தீர்மானித்து அறிவி செய்கிறார், முன் தீர்மானமாக பேசுகிறார், சொல்கிறார். பஞ்சம முகைகி 5வது முதலான 6 பத்துக்களாலே 5, 6, 7, 8, 9, 10 ஒவ்வொரு சதகத்திலையும் 10 10 திருவாய்மொழிகளாலே மொத்தம் 60 திருவாய்மொழிகளாலே 6 பத்துக்கள்ல அந்த உபாயத்தத்தை அதற்கு ஆபாதகமான இன்னும் சேவியத்தம் சொல்ற மாதிரி இன்னும் சில குணங்களாலே அதை நிரூபணம் பண்ற. நிதீக தத்த ஆதோ, அந்த மாதிரி உபாயத்தத்தை தீர்மானம் செய்யும் போது அதிலே முதலிலே நிரபதிக்க நிதிகேத்துக தயாகரி ஸ்ரோதகா பத்மம் சரணயதி நாதஸ்ய சரணம், நாதஸ்ய பத்மம் சரணம் சரணயதி, அது எப்படின்னா தயா சரி ஸ்ரோதகா நிரபதிக்க, எந்தெருமானாலே மயன்வர உதயண வருட பெற்றவர், நிதிகேதுக தயைக்கு விஷயமானவர், தான் அனுஷ்டிக்கும் உபாயாதிகளே பிரதானமான காரணம் இல்லை என்ற அனுசந்தானத்தோடு கூட அந்த எந்தெருமானுடைய திருவடிகளே சரணம் என்பதை அறிவி செய்கிறார். சாரத்தில் அந்த எந்தெருமானுடைய திருவடிகளே சரணம் கத்த காண்பிக்கிறார். இந்த அஞ்சாம் பத்துல கத்த சொல்றார் ஆதவும் கத்தார். இந்த 6 பத்துக்கள்ல சொல்றச்சே அதுல முதல் பத்துல அஞ்சாம் பத்துல எந்தெருமானுடைய திருவடியே சரணமாயிருக்கக்கூடியது, தஞ்சமாயிருக்கக்கூடியதுங்கிறத சொல்றேன்னு திரவிடோ பிரிஷத் சார ஸ்லோகம். அதுல அஞ்சாம் பத்தில் உள்ள 10 திருவாய்மொழிகளாலும் சுவாபதேச தயா விஷயமான பாஞ்சலிக்னத்தம் முதலைகளை சொல்லிட்டு அந்த உபாயத்தத்தை வெளியிருக்கிறதுக்காக எம்பெருமானுடைய திருவடிகளே தஞ்சம் என்பதை பிரதிபாதிப்பவராக கொண்டு திருவடிகளே ஸ்ரேயசும் ஸ்ரேயசை அடைவிப்பதும் ஸ்ரேயஸ் தத்வேது பாவம், ஸ்ரேயஹா சர்வபோக்ய பிரவிஷ்டஹா ஸ்ரேயஸ் தத்வேது தாதா அப்படின்னு தாத்பரிய ரத்னாவளியில அஞ்சாமத்து விஷயமா சொல்லப்பட்ட ஸ்லோகம். சேவாயோக்கியன் அதிபோக்கியன் சுப சுபகத்தனு சர்வபோக்ய பிரகிருஷ்டன் 4வது விஷயம். சர்வபோக்கிய பிரகிருஷ்டன் சொல்லச்சே திருக்குறுகூர் பாசனம் அச்சாவதாரத்தை அனுபவிக்கிறது, மற்றெல்லாம் நிறைய அவனை விட்டு பிரிஞ்ச தசை முதலாளவைகளை பேசுறது. அது எப்படின்னு கேட்டாக்க விரிவிலும் விரிவிலும் ஓவா கண்ணன் கடல்கள் விரும்புமேனு பிரிஞ்ச தசையிலையும் அவனை பற்றியே நினைத்து அலரப்படும்படியான குணங்களாலே போக்கியமான தன்மையை சொல்றது. அதனால சர்வபோக்கிய பிரகிருஷ்டகா, உலகத்தில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று போக்கியமாயிருக்கும். ஆத்மாக்கு கேமத்தை ஆசைப்படக்கூடிய முமுட்சுக்களுக்கு பரவ போக்கியமா இருக்கக்கூடியது எம்பெருமானது திருவடி மலர்களே. ஆழ்வந்தாசாரிக்கிற தவாமுத செந்திரி பாத பங்கஜே தேசிதாத்மா கதம் அந்நதிச்சதி, அது பரமபோக்யம் சர்வபோக்ய பிரகிருஷ்டம். ஸ்திகே அரவிந்தே மகரந்த நிர்பரே மதுங்கதோ நேக்ஷுரகி வீக்ஷதே, இந்த சர்வபோக்ய பிரகிருஷ்டத்த பிரதிபாதன மலர் எம்பெருமான் திருவடி மலர்கள்ல அப்படி எல்லா சமயத்திலையும் எம்பெருமானே தஞ்சம்புவாள் பக்தர்களுக்கு அவ்வாறு நிற்பான்பத்தை சொல்றதா அந்த 4வது அமைஞ்சது சர்வபோக்ய பிரகிருஷ்டத்வம். அதை உபவாதனம் பண்ணச்சே லோகத்தவர்களுக்கு இதை ஆசையும் கொண்ட அவர்கள் சம்சாரத்திலேயே உதவுபவர்களாக மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டவர்களாக இருக்கும் போது பகவானை பற்றி இவ்வளவு சொல்லும் போதும் இதிலே ஈடுபடாமல் இருக்கும் இவ்வுலகில் நான் இருப்பேன் அன்றே அதை சொன்னால் நன்னாதார் குருவளிப்பத லோகஸ்வபாவம். அமைத்தவர்களோடு சகவாசம் கூடாது, நாம் முடிந்து போம் அத்தனை அப்படின்னு தெரிவாட இங்க முடிச்சுடு என்னன்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் 4வது 9வது திருவாய்மொழியில. அது நிருமா செய்யாத்தர அவைத்தவர்களையும் வைஷ்ணவர்களாக்கி கிளம்புவதற்காக பரோபதேசம் பிரபுத்தராக அச்சாவதாரத்திலே பதத்தத்தை திருக்குறுவூருக்கு சொல்லி ஆழ்வார் அனுபவிச்சார். அந்த மாதிரி அச்சாவதாரத்தில பதற்றத்தை அனுபவிச்சு அவன் குணங்களை பேசும்போது அவன் பண்ணின உபகாரங்கள் இவருக்கு ஞாபகம் வந்தது. அவன் பண்ணின உபகாரங்கள்னா உபகார பரம்பரை ஞாபகம் வந்தது. அதுல ரொம்ப முக்கியமான உபகாரம் இப்பொழுது பண்ணி வைத்த உபகாரம் என்னன்னு பார்த்தா, உலகெல்லாம் இவ்வாறு மற்ற விஷயங்களிலே மண்டி இருக்க செய்தேயும் நம்மை அவனை நினைக்க செய்தான். அவனிடத்திலே பக்தி பண்ணும்படியா பண்ணான். நம்முடைய பக்தியானது நயர்வற்ற மதிநலமாக அவனை இந்த பக்திங்கிற அவஸ்தையை அடையும்படியான தன்மையை அடையும்படியா இருந்துதான் ஆழ்வார். மதிநலங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே பரமபக்தி ஸ்தானத்தை அடையும்படியான இவனுடையதான வேதாஸ்த ஞான ஜன்யமான உபாசனாதி உபாசனாத்மகம் ஞானம் அவனையே உபாசித்து நிற்றல், அவனை தவிர மற்றொன்றை பேசாதிருத்தல், அவனை தவிர மற்றவற்றை பார்க்காதிருத்தல், அவன் பெருமை தவிர மற்றது கேளாதிருத்தல், அவன் ஸ்பர்சத்திற்காக ஏங்குதல் முதலானவைகள் அவன் விஷயமாகவே இருக்கக்கூடிய நிலைமை. சுவாமி ஆழவந்தால் கீதாசன கிரகத்தில் பரமை காந்திகளை பற்றி கடைசிதர் சொல்லும் போது, ஞானீது பரமை காந்தி சதாயத்த ஆத்மஜீவனகா. அதே மாதிரி எப்படி இருப்பார்கள் அவர்கள் அப்படின்னு சொன்னாக்க, தியான சிந்தனை அதை சாதிக்கிறார். அவனை பத்தியே சிந்திப்பவர்கள், அவனை பத்தியே தியானம் செய்பவர்கள். அத சொல்ற வேற எதுவுமே இருக்காத வாழ்க்கை. அது என்ன இருக்கும் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, தஸ்மித் யாக்லாரா இருப்பா, அவனை ஸ்மரிக்கவே இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சரீரத்தையும் இந்திரியங்களையும் அவன் விஷயத்திலே பக்தி பண்ண திருத்துவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழவந்தார். அதே மாதிரி ஆழ்வார் இருக்கக்கூடியவர் இத்தகா தனேக தீகி, அவன் ஒன்றையே நினைத்து கிடப்பவர்கள் பதனை காந்திகள். அந்த திசையை ஆழ்வார் அடைஞ்சார். அதுதான் முன்னுரைத்த தெரிவித்தம் நூறு பாட்டும் உலகில் வரும் ஆசிரிய வேறுபாட்டும் மன்னியனர் பொருள் பெரியதில் வந்தாலும் அறுவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோ திருவாயுமொழியை போல் பிழையர 1092 பாட்டும். அந்த உபகார பரம்பரை இவருக்கு ஞாபகம். அவனிலே மனதை வைத்தோ அவனை பேசுகிறோம், அவனுடையதான பரிமாற்றத்திற்கே ஆசைப்படுகிறோம், அவளுக்காகவே நம் சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். மனோவாக்காயங்களால் இழுவெழுப்புமில் ஈசன் மாடு விழாதன் மனனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடுமென் அங்கம் ஆடுமென் அங்கம் அணங்கேன் இருக்கக்கூடியதான பாவனை. அந்த மாதிரி பக்தியோட பக்வ தசையை கண்டான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான தன்மைய நமக்கு தந்தான். நமக்கு அவனோட அனுபவத்தை கொடுக்கிறான். என்னென்ன அனுபவம் உண்டோ அவைகளை தரால் நமக்குன்னு ஆழ்வாதம் சந்தாகப்பட்ட அவன் பாக்கிய சம்சலேஷம் கிடைக்காத போது கூட பாக்கிய சம்சலேஷத்திலே என்ன ஆசை, அவன் தன்னை நன்கு நோக்கவனும் குளிர கடாட்சிக்கவனும் பாதிக்கொண்டு உன்னை விழுங்குவன் என்பது போலே நம்மை நோக்கவனும் பார்க்கவனும் இனிமையாக பேசவேனும். ததோ பகவதா ஸ்வயமேவ ஆத்மசஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்கிய சஸ்மிதம் ஆகூய. கிட்டக கூப்பிடணுமா, ஏவல் கொள்ள வேணும். சஸ்மிதம் ஆகூய, அவனை தொடும்படியான அந்த அனுகிரகத்தை தர வேணும், தன்னை கட்டி தழுவ வேணும். ஏழ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வம் கோவன், இதுதான் பாக்கிய சம்சேஷத்தில் ஆழ்வார் ஆசைப்படுறது. அது அச்சை பெருமாளோ எந்த பெருமாளா இருந்தாலும் அந்த பாக்கிய சம்சேஷத்தை ஆசைப்படுறார் ஆழ்வார். அது கிடைக்காத போது அவருக்கு பிரிவு, அது கிடைக்காதது இவருக்கு பெரிய துக்கம். ஆனா இப்ப உபகார பரம்பரையை நினைச்ச பரத்வத்தை அனுசந்தானம் பண்ணும் போது பெருமாசியோட உபகாரங்கள் நினைவுக்கு வந்தது. அந்த உபகாரங்களை விண்ணப்பம் பண்ணி உன்னுடைய கருணையினாலே எனக்கு பேருதவி செய்தார், உன்னுடைய கருணைக்கு வசப்பட்டவன் நான் என்று பகவானுடைய தயாதீனத்தை உபபாதி தருடினார் 12,000 அப்படிங்கிறார். முதல் திருவாய்மொழியில் கையாள் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமசொழி புறமே புறவே ஆடி வையே மட்டொழிந்தேன் விரிவாய்க்கின்று காப்பாரால் ஐயோ கண்ணகிரான் அறையோ இனி போனாலேன்னு ஆரம்பித்து 10 பாசுரங்கள்ல என்ன விண்ணப்பம் பண்ணார்னா, என்னை திருத்த வல்லனாம் பண்ணி நாம் போய் எதிரோம் அவருக்கு உபதேசம் பண்றோம் என்ன பார்ப்போம். நம்முடைய பரத்வத்தை காண்பிக்கிறோம், அவதாரே பரத்வத்தை காண்பிக்கிறோம். ஆனால் நான் பிறந்து வைத்திருந்த தேவே அவர்கள் இவர் பலன் என்று அறியாமல் எம்பெருமான் பலன் என்று அறியாமல் காண்பிக்கும் போதும் கண்ணை மூடிக்கொள்வார்கள். அவதாரத்தை பரத்வத்தை காண்பித்தாலும் ஏ இவர் சித்து வேலை பண்றா, மாதிரி போய் உபதேசிப்போம் நினைச்சு சொன்ன ஏற மாட்டேன் இவரை சொல்லி கொடுத்து பெருமாள் அதை 12,000 அனுபவிக்கிறார். என்னை சஞ்சாரிகளையும் திருத்த பலனாமல் வெளியீகரிப்பதே எனக்கு பண்ண உபகாரம் இருக்கட்டும். என்ன குடும்பத்தினோட உபதேசம் பண்ற அளவுக்கு என்ன கிருபா பாத்திரமாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாலும் பண்ணலாம். இருந்தவனை கொண்டாடிக்கொண்டு பகவானுடைய தயாதீனத்தை உபபாதித்து அருகினார். தயா தயா நித்யம் இடத்துல தயை குழுத்துக்காளா பெருமாள் இருக்கான், தயா சாகரனா இருக்கான் அப்படின்றத அந்த முதல் திருவாயில சாதிக்கிற ஒண்ணும் தேவைந்த லோகத்துக்கு உபதேசம் பண்ணவுடனே ஒரு கோட்டி ஆழ்வாரோட வந்து நின்னாலாம். பஞ்சதம் காலம் பண்ணிட்டு சுவாமி திருமண்ணா 12 திருமண்ணா எப்படின்னு வந்தாலும் திவ்யதேசங்களுக்கு போனா நான் 12 போவோம் பீச்சக்காரா நம்ம புதுசா பார்த்தவனே விடியூர்காரான்னு கேட்பான். அறிவாளர்கள் கூட செக்கத்தான் தெரிவிட்டு 11 அப்படின்னு வைட்டமான ஆளை வந்து நின்னாலாம். அதை பார்த்த ஆனா நம்மளோட சேர 10 பேர் வந்தாலே இது கொண்டாடினா புடிக்க புடிக்க புடிக்க போயிட்டு வள்ளியில் சாவம் நடியும் நரங்குண்டையும் நமனுக்கு இங்கு யாரொன்றும் இல்லை கரியும் பெரும் கட்டுக்கொள்வேன் கடல்வண்ணன் பூதங்கள் மண்ணேன் மரியாப்புகன் இசைவாடியாடி வீரர கண்டோம்னு அந்த வைஷ்ணவ சம்பந்தியே கொண்டாடினா பவிஷ்யராஜாரன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாரூரில் விண்ணப்பம் பண்ணச்சே உடையவர் அவதாரத்தை தான் பார்த்து அதனாலே பின்னாடு ஏற்படக்கூடிய வைஷ்ணவ சமுத்தியை கொண்டாடினது சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தில் பிடிக்கப்படுகிறது சீலையிட்ட சமுத்தி உடையவர் ஏறக்கூடியது அது ஆழ்வாருக்கு தெரியும். உடையவர் வந்து லோகத்தை திருத்தி பணிகொள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடையவருடைய அவதாரத்தை ஆற்றால் தெரிஞ்சு பவிஷ்யதாச்சாரியை பார்த்து கொண்டாடினது சம்பிரதாயத்தில் சொல்றது. அப்பேற்பட்ட திருவாய்மொழியில் சீமையிட்ட சமுத்திய ஆழ்வார் பார்த்து சந்தோஷிக்கிற கண்டோம் கண்டோம் கண்டோம் முதல்ல பதினாண்டு பாடினார். அப்புறம் சந்தோஷப்பட்டவன கண்டோம் கண்டோம் கண்டோம் சந்திக்கிறீங்க கண்டோம் புரிய புரிய புரிய இல்லையா. பெங்களூருக்கு வந்தா என்ன சந்தோஷம் அப்படின்னா யுவாவை சில பேர் சேர்ந்து விண்ணப்பம் பண்றா திருவொழி சேர்ந்து விண்ணப்பம் பண்றா அப்படின்னா காது சொல்லுவோம். அந்த கண்டோம் கண்டோம் கண்டோம் தாக்க வந்து சேர்க்க வேண்டாமோ கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கிறீன கண்டோம் மாறி தொழுது தொழுது நின்று ஆத்தும் மண்டா தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டார் பாடி இன்றாடி பிறந்து திரும்பி தனதே அவர்கள் சந்தோஷமா இருக்கோம். எங்களும் அவருக்கு தாத மூன்றாடுகளை ஞானத்தோடும் கூட மண்டா தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் இந்த ஞானம் இருந்தா அவரா உண்டா தன்ன துடாயம் மாதவன் பூதங்கள் திருத்துழா நினைச்சிட்டு ஒசத்தியான திருத்துழா வண்டா தன்ன துழாயா வண்டு நீங்க ஆரம்பிச்சுட்டு மதுவை குடிச்சிட்டு அனுபவிக்கக்கூடியதான குளிர்ச்சியான அழகான திருத்துழாய் மாதம் சாத்திட்டு இருக்கிறான் வேகில என்ன சுவாமி அந்த மாதிரி சாத்தி நிகழ்ச்சி அனுபவிக்கணுமா பெருமாளை தன்னந்துழாயா திருப்பி சாத்திட்டுக்கன்னா கோடினை மேலும் தன் மாதின் மேலும் சுடந்தி மேலும் தாடிலை மேலும் உடைந்த தன்னந்துழாவை அம்மா அப்படி திருத்தோள்கள்ல அந்த திருவேங்கப்படியாத குமார சாத்திரிக்காக இருக்கும் இப்படி மேல கோடினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடந்தி மேலும் ஜெயகிரிவன் சுழந்த விஷயங்காலம் பார்த்தா நந்தமாலை நன்மாலை சொல்லி அந்த மாதிரி வெட்டா தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் எம்பெருமானே பதகற்பம் நாம் அவனுக்கு தாகத்தூதர்கள் ஞானத்தோடு கூட வந்து பெருமாளை பஜனம் பண்றாளா அவளை பார்த்தாளா அந்த சீவைக்கு வர பஜனை கொடுத்து ஸ்ரீரங்கத்துல திருவாமூலி திருநாள் தொடக்கம் வைகுண்டைய காட்சினா ராத்திரி முழுக்க அந்த திருக்கோட்டாரத்தில் பஜனை நடந்துட்டே இருக்கும். பஜனத்துக்கும் ஒரு ஒரு கூட்டம் கூட்டமா ஒரு குரூப் பத்து குரூப் பன்னெண்டு குரூப் பாகவதாட்டம் வந்து பஜனை பண்ணுவோம். நாம அவளை கை கூட்டிட்டு வந்துட்டே இருப்போம். நமக்கு அங்க உட்கார பொறுமை இருக்காது. அவன் பஜனை பண்ணிட்டு பாராத்திரி திருமாவை காத்தாலும் உள்ளே வருவார் என்று உடனே அப்படியே காலையில் போவார். ஜாகரட வசம் இருந்து திருமாவை நம்பாடுவான் மாதிரி பஜனை பண்ணுவா பாகவன். நாம பெருமையா பேசினோம். நான் அவள் உட்காந்து பஜனை பண்றதுனா கூட அவ பெருமையை பேசியா. அவதான் மாதவன் பூதங்கள் எண்பது மாலை பலன் நாம் அவளுக்கு சேகம் பூத்தார்கள் ஞானத்தோடு இருக்கக்கூடிய பண்டார தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் அழிவாளர் பார்த்தா இந்த மாதிரி பகவன் நாம பஜனம் பண்றா ராமசன் கீர்த்தனம் பண்றா பெருமாவுடைய குணங்கள் அனுபவிக்கிறா ஞானி நாம அவனுக்கு ஒன்னாம் அத ஆழ்வார் சாதிச்ச மாதவன் பூதங்கள் நன்மையே பண்டான் பாடி நின்றாடி பண் பார்த்தாளா சுவாமி எதுக்கு பெண் எம்பெருமானுடைய நாமதன் கீர்த்தனத்துக்கு பெண் ஆழ்வாருடைய பாதிடங்களை பாடத்துக்கு பெண் பண்டான் பாடி நின்றாடி அவனை பத்தின ஸ்லோகங்கள் காதை பெண்தான் சொல்றா அவனை பத்தின பாசுரங்கள் தான் சொல்றா பாவி நின்றாடி, பாவி ஆவி பாவி நின்றாடி. அந்த பாவி நத்தனம் பண்ணத்தே சளைக்காம அழுவாடாம், சளைக்காம அழுவாடா. கண்டான் பாடி நின்றாடி கதந்து திரிகின்றனவே, ஒரு இடத்திலே நின்று இருக்க மாட்டாளாம். நின்ற ஆடுவர்கள் கதந்தும் தெரிவார்கள். ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த பாதவனுடைய நாமாக்கள் கேட்கணும். ஜெயந்தி புவனத்தான பாகவத்தால் பெறச்ச பெருமாள் வர, பின்னால பாகவத்தால் வர அவளுடைய பாதபூரிகள் பெருமாளுடைய பாதபூரி முக்க பரவித்தினா அது யோகத்துக்கு தான் மங்களம். பாடுகள் சத்தம் கேட்பது மங்களம். அந்த நூலி பரவினால் அந்த நூலி பரவுதல் மங்களம். பாட சத்தம் கேட்கிறது மங்களமா இருந்தாலும் பண்டாடி பாடி நின்றாடி பறந்து திரும்பின்ற அந்த கொடிகள் பெண்கள ஸ்ரீவைஷ்ணவ சமிருதிய பேசின ஆழ்வார். அதனால பெருமாளுக்கு என்ன குணம் அப்படின்னா, ஆண் மற்றும் ஜெகத்தோட பாவத்தை போக்கல, தன் பக்தர்களாலையும் பாவத்தை போக்கலாம். ஜத்துரித அபகத்துவம் என்பது மாணவிக்கு இருந்ததற்காக இரண்டாவது வழியான கொடிகவடிகளில் கொடிகவடிகளில் தம்மால் தினம் தினம் சீவைத்தவர்களுக்கு பொல்லாண்டு வாழி வடமாவுடைய காஞ்சாதிக்க முதலாளிகளில் ஈடுபட்ட சுவபக்தை தான் சீவைத்து பாடலும் பல்லாண்டு பாடலும் பல்லாண்டு வாழி என்ன சொல்லணும். பகவானுடைய குணங்களை ஈடுபட்டவர்களான பக்தர்களாலே ஜெகத்தோட பாவம் போகுது சொல்லணும். அது பின்னால் காண்பிக்கிறோம். பகவானுடைய குணங்களை ஈடுபட்ட பக்தர்கள் பைதூற்றுகளையும் சீயை வந்து முன்னாலே பைதூற்றுகளையும் சீயை வந்தைய கண்ணனை கைதையினம் பாக்கடல் சேர்ந்த பகவனை பைதூற்றி உடையா. பக்தர்களுக்கு என்ன பெருமை, சந்த லக்ஷ்மி சோக ஆக்கி இருக்க வாழ்க்கை அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. பக்தர்களுக்கு திரு என்ன திரு என்ன சந்த நாகலட்சுமான பக்தர்களுக்கு திரு எது திருநா பயிலும் திரு அவனையே நினைச்சு நினைச்சு அபியாசம் பண்ணிட்டு திருவாங்க பயிலும் திரு பயிறு தானே சுவாமி. பிராக்டிக்கல் புக்கில் கொஞ்சம் இதுதான் பயிறு பிராக்டிக் பயிறு தானா புனா புனீலனம் அபியாசா ஹிந்தி சம்ஸ்கிருதம் அபியாச புஸ்தகம் பயிறுதான் பயிறுதல் திருப்பி திருப்பி சம்சீலனம் அச போட்டுட்டே இருக்க ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே இருப்பா இல்லையா. நானே பார்த்தா கோவிந்தாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சாரியாச்சார அவர் நேரத்த தூங்கி விட்டா கூட அவர் வாழ்க்காது. நேரம் சந்தை சொல்லி தருவா, ஏதாவது புஸ்தகம் வச்சுட்டு சந்தை சொல்லி தருவா, நிற்காதான் வேலை சொல்ல முடியுமா கூட சந்தை சொல்லச்சே புஸ்தகத்தை வச்சுப்பாங்க. புது பேர கூடாது செட்டு மறந்துட்டு சொல்லச்சே க்ஷேமமா இருக்கும். அவர் புஸ்தகமே வச்சுக்கலாம்னு சொல்ல புஸ்தகமே வச்சுக்காக சொல்ல முடியல. அவங்களோட ஊருக்கு ஒரு இருக்கு நிறைய பேர் வந்தவாட்டா பேசிப்பாங்க. அந்த சுவாமி பல காவேரிக்கு போனா திடீர்னு ஸ்தோத்திர பாடம் பாருங்க. காவேரி 3 மணிக்கு தீட்சாமரம் வீடு வருவாங்க, 4 பேர் 3 மணிக்கு போவான். ஆட்சேபத்தில் இருந்த அவர் கரெக்டா 3 மணிக்கு கிளம்பிடுவோம். அவர் சொல்வார், நான் 3 மணிக்கு போறேன், எனக்கு அதே இந்த தாவட சுவாமி அவர் இழந்து ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டு போவார். ஸ்தோத்திர பாடத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லுவா, கண்டால் பாடிவிட்டாடி பலர்ந்து நிற்கின்றனவே. அப்ப பயிலும் இது உடையா அதை திருப்பி திருப்பி திருப்பி சொல்ற ஒவ்வொரு குணானுபவம் பெற்றருடையதாக ஸ்தோத்திரங்கள் கூடத்தாழ்வான செய்திருக்கிற ஸ்தோத்திரங்கள் சஞ்சஸ்தவம் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ஸ்ரீமரத்ன கோஷம்னா எப்படி உங்க உங்க உங்க பகவத் குணானுபவம் எந்தெருமானுடைய குணங்களையே பேசக்கூடியது அந்த ஸ்தோத்திரங்கள்ல சுடரை மூட்டி பல்லைய கண்ணன் பார்த்தவர் சேர்ந்த பரமன் அவருடைய புகழை பயிலுற்றி அவர்களுக்கு அந்த ஆச்சாரியார் என்றால் சுவாமி பேசிக்கணும். அதே மாதிரியே அவாறு மாதிரியே அவருக்கு மீட்டி அவன் அம்மா கட்டி சொல்லலாம். அவளை மாதிரி அவன் கோட்டிலே வெறுத்து சேர்ந்தன அவர் என்னவோ நமக்கு பலவர் பயிலும் திருவுடையார் எவரே அவர் நன்றி பயிலும் பிறகுடைய ஓடி அவையாறு பலவரை எத்தைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு சோழையாவோ உனக்கே நாம் ஆற்றியோம் அத்தியாசம்னா பயிலும் திருவுடையார் எவரே அவர் நன்றி பயிலும் பிறப்புடைய ஓர் என்னையாறு பலவர் ஆழ்வார் தாரிக்க இந்த பயிரும் பிறப்புடையதோடும் எத்தனைக்கும் வேலையை தெரிவிக்கும் ஒரே மாதிரியாக பயிரும் பிறப்பு திருப்பி திருப்பி வரக்கூடிய உணர்வு நடந்து வரக்கூடிய பயிரும் பிறப்புடையதோடு பகவத் பக்தி எல்லா ஜென்மங்களையும் இவனும் காத்திருப்பான். எத்தனையோ ஜென்மங்கள் பகவத் பக்தி பண்றவனுக்கு வரக்கூடியது பயிரும் பிறப்புடையதோடு பாகவத்தால் பல மாறு கிடைக்கும். அதை இந்த பாகத்தை புரிய முடிகிற சூச்சனம் என்றதால் இந்த தசகத்தில் இந்த திருவாய் முடிந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட குணம் உள்ளவன் அவன் குணத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடிய பாகவதர்களை வழங்கினாலும் பாகவதர்களை நினைச்சாலும் அந்த பாகவத்தால் தேய்ச்சாலும் அந்த பாகவத கோஷிய மங்களாச்சாரம் பண்ணி நின்றாலும் லோகத்தோட பாவம் போகும்படியான பாவத்தை உடையவர். அந்த பாகவதாவுடைய சஞ்சாரத்தாலேயே லோகத்தோட பாவத்தை போகக்கூடியவர் சுவாமி பாதுகாக்கிற புவனத்தால பதக்கண்டே நமக்கு பக்தர் ஆசையோடையும் பழக்கத்தாலேயும் புத்திபூர்வகமாகவும் செய்யக்கூடியது ஸ்ரீரங்கீச சரணத்தான சேகராடா இருக்கு. பெருமாள் சகாரியை சாதிச்சுக்கிறா, பெருமாளிகை என்ன செஞ்சிருக்கா, தலில் குறைவு திருவடியின் தலைமையிலே அவ புத்திபூர்வமா செய்யற காரியம், அவ புத்திபூர்வமா செய்யணும்னு நினைக்காம செய்யற காரியம் லோக தரிசிகள் ஒரு போக்கில பண்ணிட்டு போறா சுவாமி, ஒரு போக்கில பண்ணிட்டு போறான். இதனாலதான் பிரியாகரவின் இந்த மேடத்து சுண்டப்பாளையம் அது சில ஊர்கள் ஊர் தெருவில் நமக்கு மாட்டேங்குது. பிரியாகரவின் இந்த மேடையை கூட மாற்றி வைக்கக்கூடாதுன்னு ஆத்திரத்தை பண்ணா கூட அப்படியே சொல்லிக்கிறவாள். இதுக்கும் நான் சாய்ச்சா அவ உருவாசன திருமணி வாழ்க்கையில திருமணி போயிட்டு ஆட்டவன் நான் உருவாக்கணத்தில் இருந்த திருமாளிகையில பெரியாண்டவன் சிதங்கம் தேட பண்ண இடம்னு ரெண்டு கம்பு அத்தனை தலைமுறைக்கு அதை பாதுகாத்து ரட்சிச்சுப்பான். அதனால புகழ பல அந்த மாதிரி பக்தாட்ட நான் பெரியாண்டவன் நான் கேட்டதை சொன்னேன் அவாவா பெண்ண ஆச்சாரிய அனுப்பிச்சது அந்த சுவாமி எடுக்கிறோம். அடுத்த செயலைங்க திருக்கோள் நான் திருப்பதி எடுத்துக்கிட்டு அந்த திருப்பதி சுவாமி ஆற்றமல் இந்த இடத்துல பார்க்க வரணும்னு சொல்லி அது கொஞ்சம் காடா இருக்கும். இந்த இடத்துல கட்சி போய் காலி தந்தை காந்தமா அன்னசாவா திரு சொல்ற மாதிரி அப்படியே இருக்கும். அது இருந்தா பக்தி காணாலே வரும் இந்த மாதிரி இடங்கள். அதுதான் புவனத்தால பல பழக்க நிலை இதுதான் குலத்தாழ்வாதே பகவத் சரண கால பேசார். அவர் அனுபவிச்ச தேசியம் அனுபவிச்ச புவன காலம் தரப்பம் கரு வேண்டவர். அந்த மாதிரி சொல்வத்தை குறித்த துரித்த பாப்பாவர துரிதாபித்தாக்க பாவம் துரித்த அபகித்வம் யோகத்தோட பாவத்தை போக்கடிக்கிறவன் திருமான துரிவப்படுகிற தசகத்துல ஆழ்வார் இந்த வைஷ்ணவ சமுத்திய பார்த்தரா சந்தோஷம் பண்ணரா. அந்த சமயத்துல இந்த அனுபவம் குறைஞ்ச உடனே திருப்பாறையா மாதிரி அவர் திருப்பி திருமாவை பாக்கிய சமுத்திய கடைசியே ஆசை வந்தான். அந்த விரக சாபம் முன்னூத்தாங்க நெடுந்த இதெல்லாம் அதிகமா உண்டு. அவருடைய குதிரியாய் மடலூருமே மடலூரியாக பெருமாறாடே மடலூர்கள் ஒரு புருஷன் ஸ்திரீய ஆசைப்பட்டு உடனே அவளை அடையணும் கத்துக்காக எங்கேயோ தற்செயலா பார்த்தா ஆசைப்பட்டா அவளை அடையணும்னு ஆசைப்பட்ட உடனே அவளுடைய சித்திரத்தை வரைஞ்சிட்டு படமடலை கட்டிட்டு மடல் ஊழல் படமடலை கட்டிட்டு போட்டாலும் படமுடல் சொல்ல அவன் ஆசைப்பட்டிருக்கா தெரியும். ஊர்ல தெய்வாளா இருக்கிறவா தெரிஞ்சு அவள் தெய்வாளோட பேசி அவளை சேர்த்து வைப்பாளாம். அது மடல் ஊழல்னு பேரு. இந்த தென் தேசத்துல தீகன் மடலூர பாட்டா மாதர் மண் மடலூரார் என்பதொரு வாசகமும் தென் உலகில் கேட்டறிவது உரு. அதை யாம் தெரியோ மண் வடலையிலே எழுதியோம் திருமங்கமன்னன் திருமணர் தாய்ச்சர் பட்டர தாய்ச்சரான் திருமங்கமன்னன் மாதிரி சாதிச்சிருக்க. ஆழ்வார் மடலூரில் ஆரம்பிக்கிறதே பெண் பாவத்தை அடைஞ்சு பெண்கள் மடலூரக்கூடாது இல்லையோ அப்படின்னு கேட்டா அதுக்கு பட்டர தாய்ச்சரான் திருமங்கமன்னன் சாதிச்சிருக்க அதனால தோடம் இல்ல. அவர் தாய்ச்ச மாதிரி பல தேசத்து ஆசா இருக்குது. அதில் திருமாவை ஆசிரியா எதிர்க்கலாம் திருமாவை ஆசிரியா நாலு பேர் அடிச்சுட்டு கூட திருமாவை ஆசிரியலாம். திருவிழாதான் போது தண்ணி விட்டு அவருக்கும் நம்ம எல்லாரும் திருமாவை சூழம் தான் இருக்கிறார் தண்ணிக்கிட்டா தெளிவிட்டு போகிறோம் சொல்லு அயுத்தமானது கூட பகவத் விஜயத்திலே யுத்தமாக தோற்றும். அந்த மாதிரி ஆழ்வார் சாதிச்சதா. அதனால மூன்றாம் திருவாரூர் மொழியான மாசல் தோடியில் பின்னையும் ஏராளமான தோற்றின விசேஷம் கதையெடுத்து மடலோந்தாரையும் மலைக்கிட்டு அமலைக்கிட்டு இத்தனை மடலோந்தாவது அவனை அடைய வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது துணிந்தவராய் அதற்கு மேல எந்தனமானே அவனுடைய விஷயத்த அதிமாத்திர பிரேமஜனகத்தை உருவாதித்தரும் நான் மாசலிசோடி என் செய்யவாய் மணிக்குண்டத்தை உமா விட்டுள்ளாமே நான் கிடைக்கலையே கேட்டா விட்டு போறேன் அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு மேல மேல பிரேம வளரும்படியான ஒரு குணத்தை உடையவன் அவனிடத்தில் பிரேமத்தை பிரீதி விசேஷத்தை மேலும் மேலும் வளர்த்துட்டே இருக்கான். அப்பேற்பட்ட குணத்தை உடையவன் இருக்கக்கூடிய ஒரு அழகான திருமேனி வழிபூர் செய்யவாய் மணிக்குண்டத்தை ஜோதி ஸ்வரூபம் ஜோதி ஸ்வயம் பிரகாசம் ஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம் ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாட மாசெடுக்கக்கூடிய தன்மை இந்த சுரூபத்தை நினைச்சாதானே நம்ம பெருமாள் அடைய முடியும். இவங்களுக்கு வச்சுக்கணத்தான் நம்மளால் நினைக்க முடியும். எப்போதும் திருமணியோட தான் நினைக்கிறோம். ஆனா சுரூபத்தையும் சேர்த்து தான் நினைக்கிறோம். யோகத்துக்கெல்லாம் பிரபத்தில கூட நாம் அவ்வளவு பண்றதுதான் மடாவிட்டாலும் போகணும்னு நினைச்சா கூட ஏதாவது சிதமா பண்ணணும்னா சுரூபத்தோட இருக்கிறவங்க செய்துதான் செய்யணும். என்ன மாதிரி திருமணம் திருமேனியோடு கூடியவன் சொல்ல பாருங்கோ கூடியவன்றது சுரூபம் அவன்தான் சுரூபம். சுரூபங்கிறது தெரிய கிடையாது அவன்தான் சுரூபம். சத்தியத்தை ஞானத்தை அனந்தத்த ஆனந்த அமலத்துவங்களே சொல்லுவான். அதை தவிர ஒன்று கிடையாது. அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள் மற்றது திருமேனி குணம் இல்லாமல் எப்பவும் திவ்யங்களை சிக்கனாதான் அனுசந்தானம் பண்ணதுன்னு நாம் சொல்லுகுணம் பிரபுவாதான் அவ்விதத்தை சொல்லியிருக்கார். அது மாதவி சோழி என் செய்யவாய் நீ குண்ணத்தை அது அழகானதான திருமையினுடைய விருப்பத்தை சொல்வது ஆசரி சிந்தனை ஆழ்மூர்த்தியை நாளையே பாதரவை அறிவிடத்தலை நாளையம் வேதனும் மூலமர்க்கை தோழி என் செய்வேன் சொல்லிட்டு ஒரு பழகா அன்னை சொல்லினன் மூலம் சொல்லினன் நூல் என் சொல்லினன் அண்ணனி என்னையே உமர் காதையில்லை அகப்பட்டேன் மன்னப்படும் அறிவாளனை மண் துவராவது மன்னனை ஏற்றினும் ஏற்றினும் தொழிலாளுமே என்று சொல்லி மடமூர் தரணம் ஆழ்வார் மடமூன்றால் பண்ணுவோம் நினைச்சார். ஆனா மடமூரம் இல்லையா ஆசைப்பட்டதை வந்து அன்பு செய்ய முடியலையா அந்த குணம் வெளியே ஈடுபட்டதால. அதனால அடுத்த தசகத்துல மடனோடவும் முடியல. ஐயோ பாவம் இந்த பொண்ணு பாக்குற வாழ்க்கை கிடையாது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்தார. அதனால என்னாச்சு ராத்திரி ஆயிட்டான். பலர்தான் பார்த்தா மடனூர் முடியல ராத்திரி ஆயிட்டு மடனோடவும் முடியல. ஐயோடு கருணை காண் இணக்கம் காண்கின்றவாறும் இல்லை. என்னடா பண்றது நான் பெருமாள் கிடைக்கலையே கிடைக்கிறது முழுக்க குழம்பினடா ஊழெல்லாம் சிங்கி ஏ ஊழெல்லாம் சிங்கி உலகெல்லாம் நன்றியுள்ளார் நீடியுள்ளார் காலங்களே கண்ணனும் பாலானால் ஆனந்தே வருகினே நாளிகா பாருகிறேன்னு ஒரு திருவாரூரில் ஆழ்வார். அந்த எந்தருமான சுற்றி தெரிந்த துக்கம் தாழாம அவனுடைய குணங்களை பற்றி பேசி அவன் தேகத்தை ரட்சிப்பதில் விரதம் பூட்டவன் என்று சொல்ல இவரை காப்பாற்ற லோகத்தை காப்பாற்ற நான்காம் திருவாரப்படியான உடல்லாம் சுற்றியில் உலகானியாரே மடரூரவும் பெறாதே ஐயோ என்பானையும் கிடையாதே பயனாயிருக்கிறார். ஐயோ சொல்றவா கிடையாது. தனியே இருந்து ராத்திரி ஜெகனம் அனுபவித்தவராய் ஆபத்தந்தொன்ற தீர்த்தியாதிகளாலே ஆபத்தை ரசிக்கக்கூடியவன் எங்கள் மானத்தில் பகவானுடைய ஜெகத்ரக்ஷா தீட்சிதத்தை உபபாதித்தது அந்த மாதிரி சொன்னவனே இவருக்கு எப்பெருமான் தான் திருப்பூர் முடிவு இருக்கிறத காணித்தார். சரி திருப்பூர் முடிவு வேண்டா அப்படின்னு ஆனா போகலாம்னு பார்த்தா பொழுது முடிஞ்சு விட்டான். கோயில் முடிஞ்சு திருப்பூர்மொழி நம்பி போறாமான்னு கருதினா பக்கத்துல வெளியே வாழ்க்கா இருந்தா அவ சொன்னாலும் அது என்ன அவ்வளவு கொடுத்துற திருமான அவருக்கு போய் நான் பார்க்க போறேன் பேசாவை அவனே வந்து உன்னை கட்டிக்கிட்டுமே இவ்வளவு கதாசிய பேசாம அவனா வண்டிக்கு வரட்டும் அவ ரொம்ப அனுகூலாளா இருக்க அவளை விட்டு போட்டுருக்கீங்க அவன் அவன் உடனே சொன்னா எனக்கு அவன் விட்டு இருக்க முடியல என்னுடைய விஷயம் உங்களுக்கு புரியல இங்க தெரிவிக்கிறேன் அதனால போகாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய உடம்பை பேசினா திருக்குறி நம்பியை மறப்பான யாருங்க மனிதையே மறக்க முடியாதுங்கிறதை விஸ்தாரமா பேசினார். உலகத்தில் மறப்பானை மனிதையேன்னு சொன்னது இந்த தமிழகத்துல விஸ்தாரமா பேசப்பட்டதுன்னு ஆச்சாரிய அனுபவம் கொடுக்கீங்க. அது செம்மனை திருமூர்த்தியை எம்பருவானவர் ஆரியம் சூழியை எம்பினார் என்று சொல்லி மறப்படுவோம். அதோடு எங்களையோ வண்ணமீர்கள் என்னை நாங்கள் கோல திருக்குறுங்கொடி நம்பியை நான் கடுவின் சண்டினோடும் தேவியோடும் தாமரை கண்டவோடும் செங்கரிப்பாய் உயிரோடும் சென்றது என்றே எங்கனம் மறப்பேன். எப்படிமா மறக்க முடியும் இதாவிட ஒட்டியிருக்கு செங்கரிப்பாய் உயிரோடும் சென்றது அழகாக பாசுகிறோம். அது செங்கிலோடும் செல்கின்றது நேரியோடும் செல்கின்றது தாவரை கண்களோடும் செல்கின்றது செங்கனிவாடும் செல்கின்றது ஒட்டினோடும் அதுக்கு பதசுவாரத்தில் சொன்னா தெரியுமா செங்கிலோடும் செல்கின்றது செங்கினோடு செல்கின்றது செங்கினோடும் செல்கின்றது தாமரை கண்களோடு செல்கின்றது தாமரை கண்களோடும் செல்கின்றது செங்கறிவாய் எண்ணினோடு செல்கின்றது செங்கறிவாய் எண்ணினோடும் செல்கின்றது அப்படின்னே தெரிய அதோட போய மத்திய லிவர் கண்ட்ரோல் நாட்டு கண்ட்ரோல் என்ன தேடிக்கிட்டாய் நெஞ்சம், இப்போது அது அவன் பின்னிலும் நெஞ்சம். அது என்னன்னா அவனுடைய ஆகர்ஷகத்துவ குணங்கள் உடைந்து ஆகர்ஷகம், அவனுடைய குணங்களை கேட்டு இப்ப அழகா கேட்டு போனது சொல்ல சுந்தரி வாழ்க்கை நோடு சேர்க்கின்றது. பெருமானுடைய அடைவ சௌந்தர்யத்தில் ஈடுபட்டா அதை தவிர மத்தொன்னா பேசாதான், தோல் வேண்டா தோளே வேண்டா. தசரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி காட்டுக்காக கிளம்பினர். தசரத கூப்பிடலாம் சொல்லாம் போலாம் போலாம் போலாம் அப்படியே மூச்சையாய் விட்டுட்டார். அவர் கிளம்பி போய்க்கான்னு திருப்பி மூச்ச தெரியும் மின் பூஜை ராமன் இருக்கானா என்பாமே அவன் போய் அருமையாச்சு காமையா தெரியும். அது தெரியலையா அவருக்கு? இல்லம்மா எனக்கு தெரியல, கண்ணை திறந்து பாருங்க, என் கண்ணை திறந்துட்டுதான் இருக்கேன் ஆனா தெரியல. என்ன சுவாமி சொல்லுங்க, என் கண்ணே தெரியலம்மா, எனக்கு கண்ணே தெரியலம்மா, கொஞ்சம் பக்கத்துல வா அப்படிங்கிற ஏ சுவாமி தெரியல சொல்லி நல்லா தானே இருந்தீங்கன்னா ராமன் பின்னால போன கண்ணு திருப்பி வந்த ராவணமே அன்பதாக இன்னும் வந்தாலும் அவருக்கு எப்படி தெரியும்னா சுற்றியில் அவருக்கு தெரியல, நீ இந்தியா தெரியல கஸ்வா அப்படியாவும் போகிறது அவன் தான் கிளம்பி போயிட்டான். நீ பக்கத்துல இருக்கிய நீ கண்ணு தெரிய வேண்டாமா, நீ கூட கண்ணுக்கு தெரியலமா, அப்ப என்ன பண்ணா தெரியும் சாதுமா பாவினா என்ன சொல்லுமா இன்னைக்காக நான் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கௌசல்யமர்கள் வேணும் போறா, அதனால எனக்கு சொல்லு சொல்வது பத்தி பதிவு தெரியாதா எனக்கு தெரியும் நான் புரிஞ்சுக்கிறேன். ரூபோதாஜன் நெய் பூசா நெருக்கி அவர்களா என்பதுக்கு தெரிய வாங்க விசாரிச்சார வேண்டாம். அந்த மாதிரி ஆழ்வார் சாதிச்ச செங்கிலோடும் நீதியோடும் தாமரை பெண்களோடும் செங்கலிமா எழுதியோடும் சொல்கின்றது என்ன சரி உபவாவதாரத்தில் அழகான கண்ணை மட்டும் மறைக்கூறான் கண்ணு வைக்கும் போகுதான் சுவாமி அச்சாவதாரத்தில் மனசையும் மறைக்கூறான். அது அர்த்தமா ஆழ்வார் வாசத்தில் செங்கிலோடும் நீதியோடும் தாமரை பெண்களோடும் செங்கலிமா எழுதியோடும் செல்கின்றது என் கட்டளை இல்லை செல்கின்றது ஏன் நிற்கவில்லை அப்படின்ற ஆழ்வார் இல்லையா ராமாயணம் சொல்ல சுவாரஸ்யார்த்தம் ராமாவதாரத்தில் ராமன் பின்னால போன கண்ணுதான் தசரதனுக்கு திரும்பி வரல, அச்சாவதார சௌந்தரியத்தில் இவரோட போ இவரோட மனதும் போய் கூட திரும்பி வரையா செங்கனி வாயினோடும் தெரிகின்றது என்னென்ற அந்த மாதிரி பெரியவாக குவிக்கிற வழக்கம் நோக்கி காடி என்னை முடியாதே தென்னஞ்சோடி இருக்குறும்படி நம்பிக்கையை நான் கண்டதையும் நின்று கூடும் குண்டலமும் மாறு திருவனும் பகுதியை பக்கத்தவே பக்கம் நோக்கி இருக்கும் வற்றை வென்ற இன்றாயிருந்தது எப்பசோடு தொண்டவாயும் நீண்ட உருவங்களும் புதிய பெருமானுடைய திஜ திருமையின் அவயவங்களுடைய சௌந்தர்யத்தையும் திருமையின் அழகையும் அவனுடைய உடல்களையும் ஈடுபட்டு நம்பிய பற்றி பேசினா அவனை மறக்க முடியாதுங்கிறத ஆழ்வார பராமரிச நாயகியாக தீவிர இருக்கிறவாளுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு சுற்றுமுகமான ஆழ்வார் சாதிச்சிடா அதை அனுபவிக்கிறார். எத்தனையோவில் நம்பினுடைய அழகு மறக்க ஒன்றாதவரை நெஞ்சிலே கிடக்கையாகும் இப்போது அனுபவித்த ஒன்னாவையாரும் இவங்க உடவாடைகிறார் சமான பீடுகளை உடையவரா இப்போதுதான் வேண்டாமா அப்படின்னு இருக்கு. சர்க்காரத்தை மனோத்தினானுடைய சதாஸ்தி புஷயத்துவத்தை அவன் நெஞ்சு ஆக்கிரமித்து இருக்கான் எப்ப பார்த்தாலும் நெஞ்சிலேயே இருக்கான் நெஞ்சு அவனையே நினைத்து கிடக்கிறது அப்படின்னு நினைக்கிறான் ஆழ்வார் சுவாமி பெருநாயன் கிட்ட நினைத்தார். அப்ப இந்த திலகத்தாகவும் போய் எனக்கு தெரிவிக்க முடியல அவருக்கு பாத்திரம் கொடுக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த விலகத்தாகவும் மாறுறதுக்காக அவன் செய்த செயல்களை தான் செய்ததாக அனுசரணம் பண்ணா யோகத்தினால சூழ்ச்சி பண்ணா அதை ரெட்டிக்கா அதை சம்பாதனா எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான் என் சரீர புத்த நான் அந்தஜாமியா இருக்கேன் என்பது மாநாட்டுனா அப்படிவா கடஞ்ஞானம் செய்தேனும் யானையேனும் கடஞ்ஞானம் ஆவேனும் யானையேனும் கடஞ்ஞானம் கொண்டேனும் யானையேனும் கடஞ்ஞானம் தீண்டேனும் யானையேனும் கடஞ்ஞானம் உண்டேனும் யானையேனும் கடஞ்ஞான தீசன் வந்து ஏறப்படோ கடல்ஞானத்தியே என் சொல்லுகிறேன், கடல்ஞானத்தி என் மலர் கிட்டவே கற்றும் வந்திக்கிறது. இதனை என்றும் கற்றும் பண்ணி ஆவேன் யாழே என்றும் கற்றும் பண்ணி செய்வேன் யானை என்றும் கற்றும் பண்ணி நீப்பேன் யாழையினும் கற்றும் பண்ணி சாரும் யானை என்றும் கற்றும் பண்ணினால் அந்த நேரப்படோ கற்றும் பண்ணி இயக்கிறேன் சொல்லுகிறேன் கற்றும் பண்ணியிருக்கிறேன். பத்து பாசனங்கள்ல எங்கோங்கிற மாதிரி இந்த பாசனம் ஒரு பழகா சந்த பகவானோட இந்த தசகங்கள்னா சரியா திரும்ப கூட சொல்லமாட்டா சுவாமி. அந்த மாதிரி பாசனம் ரொம்ப அழகான பாசனம். லோகத்தெல்லாம் படைச்சவன் யாரு? கடல் ஞானம் இல்ல இல்ல கடல் ஞானம் செய்வேன் ஞானம் கடல். அது மாதிரி கடல் ஞானத்தெல்லாம் படைச்சவா யாருன்னா நான் தான் வாழ்வார் அன்பரன். அவன் செய்தவற்றையெல்லாம் நான் செய்ததாக சொல்வது செய்தது எல்லாத்தையும் தான் செய்ததாக சொல்வது. அந்த கோபிகள் அதுதான் வேணும் பண்ணா பெருமாள் செய்த நிலைகள். அவன் விபவாதார நிலைகளை சொன்னார். இந்த விபவாதார நிலைகள் சதசத்திரம் செய்த நிலைகள் எல்லாத்தையும் அவருக்கு அதுதான் தெரியும். வருகையும் தெரியும் இல்லையா? கோபிகள் கண்ணனுடைய நிலைகளை அனுபவிச்சா அதை சொன்னான். சத்யாத்தி பூதனாயத்தியாக அபிவர்த்தனம் சத்யாத்தி சகடாயா கோபிகள் அனுப்பணம் பண்ணது புதனாத்தி ஒத்தி இருந்தா கிருஷ்ணன் மாதிரி ஒத்தி இருந்தா அவ அனுகரணம் பண்ணா கண்ணா சகடா சொன்னா ஒத்தி இருந்தா இருபத்தி ஒன்று சத்தன் சாட்சி கோபத்தோட உரைக்கிறேன் கோபத்தோட உரைக்கிறேன் பட்டாச்சார தன்னோட கோபம் நேரத்தை காமிக்க முடியல கோபி கடாரி வந்து கோபிகளுக்குள்ள விரோதம் இருந்தா ஏய் நீ சட்டா இருந்தாட்டி நான் கிருஷ்ணனாயிட்டு அனுகரணம் பண்ணி தயவாயிட்டு வரைக்கும் அனுகரணம் பண்ணத்தால என்ன பிரயோஜனம்னா கிருஷ்ணன் விலகத்தாம கொஞ்சம் மாறும். அவன் பண்ணதை தான் பண்ணலாம்ச்சே அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணச்சே அந்த விலக தாபத்தை பொறுத்து கொள்ளும்படியான தன்மை வரும். அதற்காக அது சொல்றோ அந்த மாதிரி போக்கு அதற்கு அனுகூலம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த விலகத்தாவன் விலகத்துலதான் போகணும் போகணும்னு பார்க்கிற போக முடியல. பலகாணியாலே விலகத்தாவத்தாலே பலகாணி போகணும்னு நினைக்கிறத பையன் வெளிச்சிட்டே திருவிழாள் என்ன சுவாமி பேர் ஊரெல்லாம் கிளம்புறதுனா ஒரு பெரிய யாரும் ஊரடிச்சு கிளம்புறதுன்னா லைனி கால சட்னி எப்பதான் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா வைக்கணும் எங்கேயோ வச்சுருவான் ஜாக்கிரதா இருக்கு நீங்களே வச்சுருவான். புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கா எல்லா புத்தகத்தை வச்சிருவான். அது எந்த புத்தகத்தை எடுத்தாலும் மறந்து போயிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு இடத்துல கிளம்பு கிளம்பது வருமோ அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பலகாரியானே அந்த பெருமாளின் வாசகம் சேடம் தராத்தாலே ஏற்பட்ட துக்கத்தாலே உடம்பு நொந்து நஞ்சு போய் அவருக்கு பலகாரி கிளம்பணும்னா கிளம்ப முடியாது. அந்த மாதிரி சமயத்துல ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னாக்க சமானம் விரகத்தாக மாறும். அதுக்காக அனுகரணம் பண்ணலாம் கடன் ஞானம் செய்தேன். லோகத்தை தான் சுற்றித்தவன் நான் தான் லோகமாக ஆயிருக்கிறவன் நான் தான் உபாதானத்தான் தத்துவம் செய்தேன்னு சொல்லச்சே நீத்த காலத்தும் ஆவேன்னு சொல்லச்சே உபாதானத்தான் கடஞ்சாயத்தெல்லாம் கொண்டவன் நான் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் அதை வாங்கி என்னுடைய சொத்தா பண்ணிட்டேன். கொள்வன்னான் மூவரி கொள்வன்னான் மூவரி அடிதா என்ன நண்பனே கொள்வன்னான் மாவழி மூவழிதா அப்படின்னா அழுவார் அதையே கேட்டுகிறேன் வந்து கொள்வன்னான் மாவழி மூவழிதா அப்படின்னு சொல்றான். என்ன கல்வனி அறியாமை குரலாய் நிலம் மாவழி மூவழி என்று மாவழி மூவழி என தான் சொல்லியா என்ன பண்ணார் அப்படின்னா தாங்கட்ட சொல்லவே இல்லையா நிலம் மாவழி மூவழி அப்படிங்கிறார். அது சொல்லச்சே எப்படி சொல்றேன்னா சேர்த்து சொல்றதே அவன் கூட தெரியாத குழந்தையா. அறியாமை குரலாய் அறியாத ஒரு வாகன பிரம்மச்சாரியா போய் மகாமலை பார்த்தானா இடம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மாவழி பூ அடினா இந்த குழந்தை தெரியுமா சொல்றத ஆதாரத்தில் பூமி எட்டுவோ இளைஞர்கள் வச்சு கடல்ஞாலம் தீங்கேயும் யானையும் கடல்ஞால தீசன் வந்து ஏறப்படுவோம் அத்தனையும் எம்பெருமா செய்த செயல்கள் தான் கண்டு நீத்தேனும் யானையும் செத்தேனும் யானையும் சொல்லிட்டு பெருமாள் அவதார திசைகள் தானா பரணாக செய்த செயல்கள் எம்பெருமானுடைய ஜெகசுத்தி திரு சம்மாதாதி வீடைகள் எல்லாமே தான் செஞ்சதா ஆழ்வார் அனுசரணம் பண்ணார். அதனாலே கொஞ்சம் தெரிக்க முடிஞ்சுதான் ஆழ்வாருக்கு அதை சாதிச்ச கடல் ஞானத்தில் பிரீத்தியம்சமே தலையெடுப்பு பிரீத்தியம்சமே தலையெடுப்பு தன்னோடதுன்னு இவன் நினைச்சுக்கிற வாஸ்தவமா அந்த பிரீதியினாலே அவன் செய்த செயல்களை தாம் செய்ததாக சொன்னதாம் அனுபவித்து பெருத்தவராய் ஜெகத்யாகா சுற்றுவாரிகளாலே பகவானுடைய அந்தர்யாமித்துவத்த அகம்பாவனா விடயத்துவத்தை அறிவு செய்தார். ஜெகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கான் பெருமாள் அவன் சதமேனுமா அவன் தாரே வந்து நம்ம கிட்ட சொன்னா நமக்கு புரியுது ஆழ்வாராக்கு சொன்னான் அந்தர்யாமித்த திட்டமான அகம்பாவனா விடயத்துவத்தை பெருமாள் ஜெகத்துக்கு அந்தர்யாமியா இருந்து அந்த அந்தர்யாமியாக இருந்து அவன் செய்யக்கூடிய அகம்பாவனா விஷயத்துவத்தை இந்த ஜெகத்துக்கு ஆழ்வார் சாதிச்ச அவனுடைய அகம்பாவனா விஷயத்துவம் எம்பெருமானுக்கு அப்படிங்கறத சொன்ன அதன் பிறகு திருப்பியும் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாழமாவள பெருமாளை போய் சேமிச்சு வாழமாவள பெருமாளையே உபாயமாகவும் பிராபியமாகவும் கழிச்சுனா வாழமாவள பெருமாள் தேவதாதிச்ச தேவதாதிக்கிட்ட பாக்கிய அபிஷேகம் கொடுத்துரு மாதிரி வாழும் சொல்றல வாழமாவளையே அடியே இருந்தவளை வந்தருடைய நோட்டணும் பெருமாள் கேட்டதா அவரை பார்த்து திரு சுவாமி அனுகரணம் பண்ணி சற்று தெளிச்சு நாம் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணி சதயோகத்தை பண்ணீரா ஞான யோகத்தை பண்ணீரா தசம் கட்டா இருந்தீரா எத்தியோ தானம் தப செய்வ பாவனாதி புரியும் அது என்ன பண்ணீர் நோற்ற நோன்பு இல்லையே நுண் அறிவு இல்லையே கர்மயோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாது ஆயுதம் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகி தீரே அதுக்காக நம்ம சொல்ல முடியாது ஆயுதம் உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகி தீண்டிலே நதவினனை அம்மானே சேட்டு தாவரை சென்னலூடு மலர் ஸ்ரீவர மங்களமகள் வீட்டிலிருந்த என்றாய் உனக்கு மிகையருடைய நன்கே சொல்லிட்டு உன் அடையணும்னா அதுவே எனக்கு கட்டி வாழவாவளியே அடியே தொடர்பு வந்தருடே வந்தருடைய நெஞ்சில் அது கொண்ட ஆடவர் கொழுந்தே உலகு போன் உண்டே தாய் வந்தே முடிவே உலகம் என்றார் என்று சொல்லி அந்த திருமாவை பிரார்த்திச்சரா. அந்த வானமாவளர் திருமண திருப்படிகளிலே சார்ந்த பல சமர்ப்பணம் பண்ணின பின்பு அது பண்ணவுடனே ஆறாவது இந்த திருவாய்ப்பில் அந்த ஆறாவதுனாக செல்மான் சேவதாக்கிறா. அதுக்காக ஆறாவது அடுத்த பாண்டவன் பின்பு ஆறாவது முதலாம் படியாய் அவனை வானமாவளர் திருமான் காண்பிச்சான். நானே கல்யாண குணாமத்தோதகின் வானமாவள பெருமாள் அனுபவிப்பதான் கோட்டி மூலம் சுவாமி அனுபவிச்சதா சொல்வா. வானமாவள கீழே போய் தெரிவிச்சான் கோட்டி மூலம் சுவாமி தான் ஜாத்துல போய் வழிகாட்டிருக்க அந்த சுவாமி திருவண யாத்திரை போகத்தை வானமாவளிக்கெல்லாம் போய் சிந்தேசிக்கிறார். பண்டிகையெல்லாம் போக தெய்வம் ஏற மாட்டேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற காலத்துல வானமாவளை பெற்று அங்க சில கீரை தெரிவிக்கிறோம். அப்பாவை விட்ட சுவாமி தியானிச்சதான் இந்த குரு பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா மற்ற பெருமாள் தான் இதற்கு வந்து சேவிச்சா மசுரம் பண்ண இந்த ஊருக்கு மட்டும் ஆழ்வார் வரணும்னு ஆசைப்பட்டாரு. அது எப்படின்னா வானமாவளையே அங்கேயன் தோழ வந்ததுலேனா வானமாவளையே அடியேன் வந்து தோழாகலேன்னு அர்த்தம். அடியேன் தொழும்படியான நீ வந்த ஊழல் இல்ல அடியேன் வந்து தொழாது நான் வானமாவளிக்கு வந்து தொழாதுன்னு நீ அபயம் பண்ணிக்கிறா விஜயகாசம் குடிச்சுக்கிறோம் சுவாமி. அந்த மாதிரி ஆழ்வாராக கொண்டாடுவார் வானமாவள பெருமாள். அத்தியாபக தீயர் இருக்கிற தீயர் அத்தியாபக கை கையம் பண்ணி உங்களுக்கு அந்த சன்னிதியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. நான் போனோம்னா அங்க சரியாக நடக்கிறது சாப்பிட சமயத்து போனோம்னா சரியாக சமைச்சு விடாம அந்த மாதிரி எத்தனை வேணாம் தரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த வாடமாவளத்துமார நானே எப்படி வந்து அவனது நான் தான் ரங்கநாதன் காண்பிச்சானோ அந்த மாதிரி ஆழ்வார்கள் காண்பிச்சானோ தானே ஆறாவுல கடலாய் உடனே ஆறாவுல திருமணம் ஞாபகம் ஆறாவுன்னு சொன்னா ஆறாவது ஞாபகம் தான் பண்ண ஆறாவுதலாம் முடியாதவரை தான் காணப்பெற்றவராய் ஆறாவது முதலாம் படியாய் அவனைத்தான் காணப்பெற்றவராய் ஜெகநாயர் திருமாலோக்கியமாக பார்த்தார் வானமாமல திருமால. அந்த மாதிரி பார்த்தவர அவளை காலப்பெற்று எந்த விமான் தீனகரங்க பாட்ட ஒரு தீனகரங்க பெயர் தந்தாங்க பாட்ட கூட ஒரு இல்லையா. அந்த மாதிரி தீனகரங்க சிரமம் பண்றவாளுக்கு சரணமா இருக்கிறவன் என்பருமான் கதியா இருக்கிறவன் என்பருமான் அதை காண்பிச்ச உடனே அதை அனுபவிச்ச அதன் பிறகு ஆறாவது ஆழ்வான் சேவசாரிச்சான். இந்த ஆறாவது ஆழ்வான் திறத்திலே பிராப்தியோடே தலை கட்டி பகவானுடைய நிசௌகிக்க அமுதத்துவம் நிசௌகிக்க அமுதம் பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா கூர்ந்து சொல்ல முடியாத அளவு ஆறாவது கடலாய் இருப்பவன் ஆறாவதே சொன்னவுடனே ஆழ்வாருக்கு அடியேன்னு சொல்ல முடியா கூட்டிட்டான். நம்ம போக்கியங்களை காண்பிச்ச உடனே அடியேந்தான் ஆள் இங்கேந்து போய் சீதை முட்டராகரை சேமித்து அவனே பரவ போக்கியம்னு அதை நேரக்க பார்த்து அவன் சேவையில அனுபவிக்கக்கூடிய உத்தாத்மா அடியேன்னு சொல்வான். அந்த மாதிரி ஆழ்வார் ஆறாம்பரை சேமித்த உடனே அடியேன் என்ன பண்ணும்படியான அமுதத்துவம் அவனுக்கு போக்கியதையாலே துணை தாக்கும் உபாதத்தகான்னு சொல்லி தன் குணங்களை மொத்தமா காண்பிச்சாலும் ஆறாம்பரம் அது அனுபவிச்சதான் குணங்களாலே பரமபோக்கியமாக திகழ்பவனே ஆறா ஒருவே அந்த குணங்களுக்கு தோற்று நான் தாகனாலே அண்ணே சொன்னா ஆறாவது அணியங்கிறதுக்கு தெளிவான சொன்னார். ஆண்டவன் கேட்டாவும் எனக்கு ரங்கன திருக்குறள் ஆண்டவன் ரங்கநாதனும் பிடிக்கும் எனக்கு ஆறாவதும் பிடிக்கும் இருந்தாலும் ஆறாவது ஆழ்வான் கிட்டதான் எனக்கு அதிகமான ஆசைங்கிறதுக்கு ஆணவம் கிடைச்சாவும் ரெண்டு ரெண்டு கண் அப்படிங்கிறதுக்கு ஆறாம் தான் எனக்கு வழக்கம் எங்கன்னா அது இடக்கண் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரியாச்சு ரொம்ப பிரியமா சாய்க்கிறார் தான் திறகமா எல்லாத்தையும் சொல்லியாயிருக்கமானவன் நீ குற்றம் சொன்னது எனக்கு முக்கியம் தீபாவளா நான் எங்க சொந்த ஊங்கிறதுக்காக சொல்றேன் நினைச்சிக்காத அந்த பெருமாள் தான் என் ஆத்மா சீகரிச்சு ஆண்டவனாலே ஆறாம் தாழ்வான் சன்னிதியே கரைஞா சனித்துக்கு திருக்கொண்டான் அந்த கடமில பெருமாள் சன்னித கரைஞாத மன்னிதைக்க ஆச்சாரியாளன் மோதிப்பான் அவ அங்க இருக்கிறவாழ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் அதாவது போடாயிட்டு இப்ப ஒன்றும் பண்ண முடியாது அந்த காலத்துல அது அன்மட்டம் அந்த மாதிரி நிறைய பேர் ரங்கநாதன் சன்னிதா ஆறாம் தாழ்வான் இருக்கிற அத்தனை பெருமாநிலத்துல அத்தனால சந்திராண்டனுக்கு வடுவூர் சக்கரவர்த்தி திருமகன் சன்னிதியே பிரபத்தி பரநாதம் தேரவிட்டு ஆடவனால பண்ணிக்கப்பட்டது இவர் வேலவருந்து லக்மணனுடையே ராசா மாந்தர்வேர் தேனசி ரகுவங்க மாந்திரியவரை நெத்தா தலைக்காதன் வடுகூட காலக்கெழுவில் வடுகூடே சக்கரவர்த்தி திருமணம் சன்னிதியா வந்து பிரபத்தி அனுஷ்டான மாற்று ஆண்டவன் காட்சி கூட நாடவர் இன்னுங்கத்துக்காக சொல்ல என் ஆத்ம கருத்தை ஏற்றி தருமாள் பிரியா என்னை அப்படித்த மனந்து இருக்கக்கூடிய பெருமாள் அதனால எனக்கு ஆறாம் தாழ்வான் தப்பி எனக்காக பண்ணும் எக்ஸ்ட்ரா அவசியமா முடியாது அதனால இப்படி நினைச்சிக்காத நீ ஊர்வு அபிமானம் உள்ள சுவாமிக்கு நினைச்சிக்காத இதனால சொல்றேன் அப்படின்னு ஆறாம் தாழ்வான் தான் எனக்கு நிறையாது மாறும் வளரு கண்டா அவர் இவரெல்லாம் எழுதிக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சாவும் ஆனந்த அந்தந்த ஊர் பெருமான அத்தாவதார அனுபவம் உள்ளவர் தான் ஆண்டவர் அது வரைச்சா கங்க விஷயத்தை சொல்லியாகும் மாதிரி சொல்லியாச்சு ஹைதராபாத் பண்ணியாசும் போது அந்த ஆண்டாவது இருக்கிறதுக்கு தேவ பெருமாள் பத்தி அவர் திங்கமாமா சின்னமாமான் காசி விளக்காரு அந்த பக்கத்து அக்ரஹாரங்களை சேர்ந்தவா பார்த்த மரியாதமா நிறைய வார்த்தை சொல்லியாங்க திருக்குறள் நாடகம் அந்த ஊர்ல 20 நிமிஷம் தேவ பெருமாள் பத்தியே தெரியாது ஆனா அவங்களுக்கு கொஞ்ச டைம் தான் அவகாசம் தேவ பெருமாள் மாதிரி அச்சாவதா திருவிடுவாங்க ஊருக்கு வந்தா திருநாளாக சொல்லி சொல்லாதா அதை அவன் பாவம் இல்லையும் ஊருக்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஐக்கியம் விடலாமா அது தோஷமாயிடும் இல்லையா பகவத விசாராதிகள் துவாதிச்ச நவச்சாரங்கள்ல ஒரு புண்ணிய நதி கரையிற போய் இன்னொரு புண்ணிய நதியை தோற்றம் பண்ணாலும் எல்லா புண்ணிய நதிகளும் பாவமான அதே மாதிரி ஒரு அச்சாமூர்த்தி சன்னிதிகள் வந்து இன்னொரு அச்சாமூர்த்தியை தோற்றம் பண்ணாது சிங்கமையான தோற்றம் பண்ண கூட புண்ணிய மாட்டேன் இந்த பெருமானிக்கு தோற்றம் பண்ணதுக்காக காட்டிச்சது அப்படின்னு தெரிய வாழ்நாள் சொல்லி அனுசந்தானம் பண்ணி வச்சிருக்கா அந்த மாதிரி ஆண்டவன் வெடிக்கையா சொல்லக்கூடிய அடிகளுக்கு ஆறாம் தாழ்வான் சொல்லத்தை ஞாபகம் வந்தது அதை விண்ணவம் பெண்ணை திருக்குளத்தை ஆண்டவன் எட்டாம் திருவாரியான ஆறாவது ஆறாம் தாழ்வாரை கண்டு மேலுள்ள பரிமாற்றம் பெறாமையாலே மேலுள்ள பரிமாற்றம் என்ன பெருமாள் நேரக்க தேவதன்னு குளிர கடாக்கி தந்து கைகரியத்தை நியமி தந்து கைகரியத்தை ஏற்றி தந்து வாரி கட்டி அனுப்பி தந்து இது அத்தாகமாதிரி குறைந்து வர முடியாது ஆனா ஆழ்வார்களுக்கு அந்த எண்ணம் வராது அவர்களுக்கு அறியாமை வீட்டினாலே அறியாமை அறியாத பிள்ளைகளோ அன்பினால் அந்த அன்பினால் எழுக்கி பிடிச்சுக்கொள்ளும் ஆழ்வார்களுக்கு பெருமாளை அடைய வேண்டும் வாக்கிய சந்தேகத்தில் இருக்கிற ஆசையினாலே அத்தியாசமானி குறையாதுங்கிறது போனான் ஆசைப்படுபவர்களாம் அப்பதான் நமக்கு பாசனம் கிடைக்க முடியும் அதற்காக ஆசைப்படுபவர்கள் அந்த மாதிரி பரிமாற்றம் பெறாமையாலே உனக்காட்பட்டும் அரிய என்ன உடல் வேணும்னு விண்ணப்பம் அற்புதமான பாசனாலாம் தான் பாசனம் இல்லையா இன்பால் அன்பாலே நீராயணைந்து கரையை உத்துவிந்த நெடுமாளே உன்னேதே உன் விஷயத்திலே இருக்கக்கூடிய அன்பு இன்பா அன்பாயே இன்பாலன்பாயே நீராயணைந்து கரையை உருக்குகின்ற நெடுமார் அதான் தாழ்வானுடைய குணங்களில் ஈடுபட்டு பிரீதி வச்சனா அன்பாயே அதனால மனசு என்னாச்சு நீராட்டம் நீத்து போச்சான் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமார் ஆழ்வாருடைய அபாவம் முடியும் ஆற்றையன் விருதுகளை நீங்கடரானே பெருமாளை சொல்லி அவ்வளவு போக்கியமா இருக்கான் பெருமாள் அந்த ஆறாம் பெருமாள் அவ்வளவு போக்கியமா இருக்கான் இல்லையா பக்தனுக்காக என்ன வேணா பண்ணுவதா சுவாமி அதோ ஒரு பக்தர் ஒசத்தியான கைங்கரியங்கள் பண்ணறான் பிரம்மச்சாரியா இது போயிட்டான் எல்லாரும் சாதம் பண்ண ஆள் இல்லை நான் பண்றேன் ஆறாம் பெருமாள் இவ்வாறு அம்மா அதற்கு விசாரம் சுவாமி பக்த வராதீன ஆறாம் தாழ் அந்த பெருமாள்னா திவ்யப்பிரணம் தான் நமக்கு இருக்கா திராவிடருக்கு தர்சகாரமா யாராவதுங்கிற பாசுரம் கேட்டுத்தான் இந்த பத்து வாசனங்களை கேட்டுத்தான் நாகம்பிகளுக்கு ஆகா ஆயிரத்தில் உழைந்தும் பேச்சு முறையுள்ளவளை உயிர்ந்தான் கடல்களவையை நிரணாகக் கொண்ட முழு திருபவன் குழந்தைப்படியை சொன்ன ஓராயிரத்தில் இப்பதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆயிரத்துக்கு குளத்து என்கிற தேடி போய் யாருக்கும் தெரியாம ஆழ்வார்க்கு திருக்குறவூருக்கு போய் மதுரகமின் வம்சத்தவர்கிட்ட கேட்டு அவன் இதுக்கான இப்ப யாருக்கு தெரியாது கணிப்பு சித்தான் இருக்கு அதை உபதேசம் பண்றோம்னு சொல்லி அவற்றை உபதேசம் பெற்று அதனாலே நம் சம்பிரதாயம் இல்லையா யோகசையிலே சாட்சாத்துகளாய் நம் ஆழ்வார் ஆச்சாரியரான அந்த ஆழ்வார் நாலு ஆயிரத்தையும் உபதேசிக்கிறாரே நல்லா இல்லை அதை காண்டிச்சு தந்த விரிவாள் அதாவது ஆழ்வார் இல்லாத வந்து தனிய முழுக்க இன்ன நெடுமா ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே அழுவன் சொல்வன் ஆடி காண்பன் ஆடி அகற்றுவன் தனி வல்லினையால் பத்தம் நோக்கி நாளை கவிழ்ந்திருப்பன் செழுவன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா சொல்வனேனை உனதா சேரும் வகையை தூங்கண்டாய் நான் உன் அடையும்படியாக நீ அனுப்புகிறீர்கள் உண்டா சேரும் வகையை நீ கண்டாய் சேரும் வகையாக நீ சேர் நீ எங்களோடு சேரவன் சொல்லி சந்தேகத்தை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் வாரா அழுவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தியா யாரா அழுதாய் எங்கே நான் அகவே திசிப்பாகிறார் நிகழ்கிறேன் ஆண்டாவின் குழந்தை கூட அவனுக்கு ஆட்பட்டவுடைய திருவாதாரம் இல்லை மானுமாவை அன்பருக்கு சேர்ந்த அந்த சச்சரிக்கு வரணும் வந்து வந்தருடவனும் சொல்லி பிரார்த்திச்சு சஞ்சாரத்தை சேவிக்கணும் அவனுடைய புறப்பாட்டை சேர்க்கணும் ஆசைப்பட்ட ஆழ்வான். அந்த மாதிரி ஆறாம் தாழ்வாள் விஷயத்தையும் ஒரு நாளுக்கான ஆறாயின்னு புறப்பாட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டலாம் இல்லையா. அஞ்சு நிமிஷத்துல முடிக்கிறேன் ஆண்டாள் சேரன் ஆண்டவன் ஆறாம் தாழ்வான் புறப்பாட்டத்தை சொல்லியாவும் பாதுகையுடைய பிரபாகத்தை சொல்றதுக்காக ஆறாம் தாழ்வானுக்கு புறப்பாடு பண்ணி பார்க்கணும். தேரவேந்திர ஆண்டவன் கொஞ்ச காலத்திலிருந்து ஏதாவது புறப்பாடும் செய்திச்சாச்சாம் நம்பெருமாள் மாதிரி இவருக்கும் நடைபெறும்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாச்சா தேரவேந்திர ஆண்டவன். அதனால ஒரு தோழுக்கு நான் பண்ண சொல்லி சீரகம் பாது சீவாதம் தாங்கிகளை கூப்பிட்டாச்சாம் எல்லாரும் வாங்கோ ஆறாம் தாழ்வானுக்கு ஒரு புறப்பாடு பண்ணணும்னா நீங்க வந்து கைகளை பண்ணணும்னா சரி வந்தாலும் தேரவேந்திர ஆண்டவன் எல்லாரும் கைகளை வேண்டாம் பீமான் பார்க்கணும் அவ சிம்பாலம் வாங்கி அந்த வழியா வந்தாலும் ஒரு புறப்பாடு கொடுக்கறான். புறப்பாடு திருமாவளி என்ன உண்டவுக்கிட்ட வந்த உடனே ஆண்டவன் தாய்ச்சாச்சான் சரி சாச்சான்னு சரிச்சான் எல்லாம் நானும் தாய்ச்சாச்சான் நான் இருந்தது பொழுதுகையாண்டா அந்த திருமாவளி மாதிரியே பண்ணேன் நீங்கள்லாம் வந்து இடம் பண்ணேன் இந்த ரகனாதன் மாதிரி இல்லையே அப்படிங்கிறான். உடனே அந்த சிவாதன் கேட்கறான் மேலாதன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க வந்திருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அங்க நடக்கல பாதுகை சாதித்து திருமாவளி என்ற முக்கியமா இருக்கு இங்க பாதுகை அற்புதமான பாசுகள் உடனடியின் பேச்சு உழைவுட அவளை உயிர்ந்தால் கடல்களவே செல என்று கொண்டவரான சரணாக கொள்ள விரும்புவோம் குழலின் படிய சொன்ன குழல் சொன்னா வெடுபாடல் பண்டதான வெடுபாடம் தானா அதை காட்டிலும் ஆழ்வார் புலசுக்கு முக்கியமா தொள்ளாயிரத்தி பத்து மந்திர விழா காவல் மாடி முக்கிய அதுக்கு அடுத்த தினத்துல திருவண்ட வாழ்க்கை தான் சிறப்பாயிடுச்சு திருமாவளி பாட்டு செய்த கிடைக்கிற ஆழ்வாருக்கு தாபம் திருவண்ட வாழ்ல இருக்கக்கூடிய அதை பார்த்து ஈடுபட்ட திருவண்ட வாழ் இருக்கக்கூடிய அது மாதிரி மணி நோக்குநந்தில் வைகளும் பிறையே விளைய கவகும் மது மல்லிகை கவனும் தேனார் பூஞ்சோலைகள் நூல் திருவள்ளவாடுடையும் கோணாரை அடியே அடிகூடுவது என்றுவடோ அவன் திருவள்ளவை சேர்ந்தது எண்ணிக்கை அவனை பாடவாறு செய்யணுங்க அவனுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் அருள கடவனும்னு சொல்லி முடிக்கிறார். அந்த திருவள்ளவாள் திருமால் விஷயமான தர்சகம் ஒன்பதாம் திருவாள் முடியாத வாழை நோக்கில் திருவள்ளவாளிலே சில தம் அபேட்சிட்டம் கிடைக்கும் திருவள்ளவாழ் இருக்கே உட்கார்ந்து விட மாட்டார் திருவள்ளவாள் உழைப்பு போனால் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியான திருவார் அங்கேயிருந்து வைத்து போவான்னு நம்ம போல வரைக்கும் இருப்ப அடியே நடிக்கூடுவது என்று கூடும் திருவடிகள்ல போய் ஆசிரியக்கும் இன்னைக்கோடு ஆசைப்பட்டு தம் அபேட்சிதம் கிடைக்கும் என்று பேர்பட்டு போய் அங்குத்தையாரே நடுவுபட்டு முட்டம் போகப் போறாமல் அது போடும் கிளம்பிட்ட அதுதான் சம்பிரதாயம். ஆனா இங்க சொல்றது பராமர்சன் ஆங்கி அங்க போகணும்னு ஆசைப்பட்டாரா கிளம்பினாளா ஊர் வரைக்கும் போய் ஊருக்குள்ள போக முடியலையா, உடம்பு தளர்ந்து போய் கீழே விழுந்துட்டாள். என்னன்னா உடனே என்னன்னா அந்த இடத்துல பக்கத்துல ஒரு அழகான சோலை இருந்ததா, அந்த சோலையிலே இருந்தாள் அப்பதான் சில ஆகி அந்த சோலையில சின்னு காத்துக்கு சிந்தான். அந்த காத்துல திருவள்ளவாழ் பெருமாள் சாத்தின துளசி மாலை வாழ்ந்து வந்துதான். ஆனா திருமால சாத்தின மாலையோட வாசனை எல்லாம் வருது நமக்கு கிடைக்கிறது, இந்த காதுக்கு கூட கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த லாபம் அதிகமாயிட்ட ஆழ்வாருக்கு அதை பாசனமா பண்ணதா திருவள்ளவாள் ஒளியும் போனாலே அங்கே அடிபூடுவது என்று கூட அப்படின்னு போய் சேவிக்க முடியலையே. இவ்வளவு தூரம் வந்துட்டேனே இந்த புறச்சோலையிலே அமர்ந்து அந்த அனுபவத்தை அடைஞ்சாள். வியாச்சியான புறச்சோலையிலே இருந்து அங்கேருந்து வரக்கூடிய காத்து வாசனை அந்த ஊரோடதான சேவை அங்க இருக்கிறவா வேதகானம் வேதத்தை சொன்ன கோஷம் திருவாரூரில் சொன்னதான கோஷம் அந்த சப்தங்கள் அந்த ஊர்ல பகவத் பஜனை பண்ணக்கூடிய கோஷங்கள் அங்கிருந்து செய்தி சுட்டு வாசலுக்கு வரக்கூடிய பாகவதார் இவாறெல்லாம் பார்த்துட்டு ஒரு தந்தா இந்த அதிருஷ்ட நமக்கு கிடைக்காம போச்சேன்னு ஆழ்வார். அந்த பத்து வாசனங்கள புரட்சோலையிலே விழுந்து கூப்பிட்டவராக கேட்டினார். முட்டை போக பெறாமல் முட்டைனா அந்த ஊர்ல போய் சேர முடியாம புறச்சோலையிலே விழுந்து கூப்பிட்டவராய் அவருடைய சுவாமி பாதிகளாலே சம்ஸ்கிருத விஷய அத்தியாசத்தை சம்ஸ்கிருத விஷய அத்தியாசத்தம் கேட்ட விஷயங்களாலே அருகிலே இருக்கிறான். அவர் இன்னும் அருகில் அல்ல, கேட்ட விஷயங்களாலே அருகிலே இருக்கிறவனாக உபபாதனம் பண்ணர். அதுல அதன் பிறகு உடனே பெருமாத்தனுடைய ஆச்சரிய நிலைகள்லாம் காண்பித்தான். இவ்வளவு குழந்தை வேண்டும் அதை பாசுரம் பண்ணலாம் தன்னுடைய ஆச்சரிய சக்திகளை காண்பிக்க இறந்தவாறும் பறந்தவாறும் புதிய பாகவம் செய்யும் ஐவருக்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்கள் நிரந்தனோடு முக்கிய தாகியை நின்று குறிச்சி உண்கின்ற அழகான வாசகம் நிரந்தன் ஒரு முக்கு உண்கின்ற முறுக்கி உண்கின்ற என்னை உருக்கி உண்கின்ற என் தாமியை உருக்கி உண்கின்ற சிறந்த வாட்சுடரே உன்னை என்று ஒரு சேர்ந்திருக்கிறேன். படியடா எட்டாவது பொது சாதாரண கண்ணன் விளையாட குழந்தையாகி திறந்தவாறும் நெய்மீர் திறந்தவாறும் வாயங்களும் செய்து என் உயிரை உருக்கி இன்கின்ற சிறந்த வான்சுடரே அவதாரத்த பதத்தத்தை காண்பிக்கக்கூடிய வான்சுடர்நீ வான்சுடர் நித்தியதூரிகள் கூட இங்க வந்து உன்னுடைய சௌலபிய கௌசல்யங்களை அனுபவிக்கும்படியான பெருமை பெற்ற மிகப்பெரிய பரன் நீயே உன்னைதான் என்று கொண்டு சேர்வது எப்படாவது சேர்ந்ததுன்னு பத்து பாசுரங்கள எம்பெருமானுடையதான ஆச்சரிய சேர்ச்சிதங்கள் அனுபவித்த கிருஷ்ணாவுக்கான அனுபவம் திறந்தவாறு மாயங்களும் வளர்ந்தவாறு மாயங்களும் ஐவத்து திறங்கள் காட்டிவிட்ட மாயங்களும் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும் ஒவ்வொன்றும் ஆச்சரியா உங்களுடைய அவதாரத்தில் அதுல எதை அனுபவித்தாலும் அவைகள் என்னுடைய ஆமியின் மத்தியத்திலே குண்டு நிகழ்ந்த மூணு அவருடையதான ஆச்சரிய சேர்த்திதங்கள் அந்த குணங்கள் ஆழ்வாருடைய ஆகிய நடுவு மத்தியத்தார்கள் நிகழ்ந்த நூறு முக்கு அப்படி மட்டும் இல்லையா நூறு முக்கு ஒவ்வொரு அம்சத்திலையும் போடலாம். சின்ன தண்ணீரை குறைச்சா உடம்புல எல்லா இடங்களிலும் நமக்கு ஆனந்தம் ஏற்படுறது. பக்தர்களுக்கு விசேஷத்திலே பாக்கிய சந்தேஷத்திலே ஆசைப்பட்ட ஆழ்வார்க்கு எம்பெருமானுடைய வீரர்கள் உள்ளே புகுந்து கஷ்டப்பட்டது. ஆனா அந்த கஷ்டத்தையும் ஆழ்வாருக்கு சுகம் உள்ளூச்சோடு பதவியை திருநந்திரத்திலே எல்லாம் கண்ணன் என் இன்ப துன்பமும் கண்ணன் அந்த நேரம் ஆழ்வாருக்கு அடுத்தவர் இரண்டன் மூடுவுக்கு எனது ஆவியை நின்று உண்கின்ற நின்று உருக்கி உண்கின்ற நின்று நின்று உருக்கி உண்கின்ற அச்சிறந்த வாழ்ச்சியுடனே உன்னை இன்னும் வரி செய்வதுமே புதுவை வார்த்தைகள் ஏறு மாறிவரும் மாயமாகிட்டதும் அறிவடைந்ததும் அது மீது உரு என்னடாவல்ல என்னை அது இது உது என்னதாவள என்னதாவள என்னை உஞ்சையை நீக்கும் புதுவை எவ்வளவா உன்னை என்று தலைப்பெயர் உன்னை எப்படி வந்து திட்டுவேன் தலைப்பெயர்னா பக்கத்தில் இருந்திருப்பேன் அழகான பாசுரம் அவருடைய ஆச்சரிய கீழே அனுபவித்து அது பதினெண்டாயிரம் சுவாமி என்று கிரகிக்கிறார் மரகாத சுவாமி. பத்தாம் திருவாரூரியான பிறந்தவாறு அனாதரித்து நின்று திருநாமங்களை சொல்லவில்லையும் சொல்லவல்லாம்படி மாற்றியருடன் வேண்டும் என்று கிருதி பிரகாசமான பிராகுபாவாதி சரித்திரதையாலே தன்னுடைய கதையற்ற எப்ப பார்த்தாலும் சுமோற்றி நிற்கக்கூடிய எப்ப பார்த்தாலும் பிரகாசி சென்றிருக்கக்கூடிய அவருடைய அவதாரம் முதலான ஆச்சரிய வீரைகளாலே சரித்திரத்தாலே ஸ்வஸ்னிக்தஜன சைதீரியத்வத்தை தன்னிட ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறவா தன்னுடையதான வீரைகளில் ஈடுபட்டு சிதிரராவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் உபவாதிச்ச இவ்வாறு இந்த பத்து பாசுரங்கள்ல ஸ்ரேய சத்ரேது தாதா நமக்கு மிக உயர்வான மோக்ஷத்தையும் அதற்கு வேண்டிய உபாயங்களையும் தரவல்ல வந்தத்தை சொல்பவராக காருண்யலிக்னம் முதலான குணங்களாலே ஸ்ரேயதாம் ஏகஹேதும் நம் மேன்மைகளுக்கு ஒரே காரணம்னு ஆழ்வார் இதுல சாதிச்ச அந்த மாதிரி அறிந்தவர்களுக்கு சுலபனா அடுத்த பத்திலே காண்பிக்க போதல் ஆழ்வார் ஆறாம் பத்துல அது நாளை தின அனுபவம் கிருந்தாசை சிம்மாய கல்யாண சவன் வீட்டு சிம்மதே வேதா